எபிரேயர் 6:10 எபிரேயர் 6:10 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தை ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக. வசனத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு பகுதியும் கட்டப்பட நான் உதவி செய்வீராக. என்னுடைய வார்த்தை ஜீவன், அதில் கட்டப்படும் பொழுது நாங்கள் ஜீவன் உள்ளவராக இருக்க மாட்டோம். என்னுடைய வார்த்தையில் இருந்து திறக்கிறோம். ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் லபிதாமே. சொல்லப்படுகிற காரியம் எபிரேயர் 6:14 ஹீப்ரூ சாப்டர் 6:10 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்க போகிற காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கடந்த நாட்டில் நாம் அதை பார்த்து வருகிறோம். ஆண்டவருக்காக எந்தெந்த காரியங்கள் எல்லாம் வந்து பிரயாசத்தை காண்பிப்பது என்று பார்த்து வருகிறோம். லேலுயா. எதை பார்த்து வருகிறோம்? ஹவு டு லேபர். நல்லா கவனாக கவனிக்கிறது. லேபர் சொன்னால் ஒர்க்குங்கிற வார்த்தை காட்டில் ஒரு அதிகமான அழுத்தம் உள்ள ஒரு வார்த்தை லேலுயா. பிரயாசம், How to labor for God. Hallelujah. இதைத்தான் நம்ம கொஞ்சம் ஒரு 3-4 வாரமாக பார்த்து கொண்டு வருவோம். Hallelujah. 3-4 வாரமாக பார்த்து கொண்டு வருவோம். அப்போ முதல்ல நம்ம பார்த்த காரியம் வந்து என்னன்னு சொன்னால், ஜெபத்தில் எப்படி நம்முடைய பிரயாசத்தை காண்பிப்பது. அதுக்கடுத்த வாரத்தில் நான் பார்க்கும்போது வேத வசனத்தை வாசிப்பதில் எப்படி நாம் பிரயாசத்தை காண்பிப்பது. அடுத்ததாக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எப்படி பிரயாசத்தை காண்பிப்பது, இதில் காண்பிக்கலாம். அடுத்த கடந்த போன வாரத்தில் நான் பார்த்த காரியம் ஊழியம் செய்வதில் பிரயாசம். லேலுயா. ஊழியம் செய்வதில் பிரயாசம். இந்த வாரம் சொல்லப்படி போன வாரம் ஊழியம் செய்த பிரயாசம், இந்த வாரம் ஊழியம் செய்த பிரயாசத்தை பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம். லேலுயா. போன வாரம் பார்த்த காரியம் வந்து தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற ஊழியத்தில் பிரயாசம். லேலுயா. ஆனால் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற காரியம், இந்த வாரம் ஊழியம்தான். லேலுயா. ஆனால் அந்த ஊழியம் யாருக்கு என்று சொன்னால், ஊழியக்காரர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு. லேலுயா. யாருக்கு? ஊழியக்காரர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு. ஆனால் கவனாக கவனிக்க, இந்த வசனத்தை தெளிவாக பார்க்கும் பொழுது, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், கவனாக கவனிக்க, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியம், செய்து வந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்து வருகிற ஊழியமாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, அந்த ஊழியம் எதற்கு ஒப்பனையானது என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவரின் நாமத்திற்கு காண்பிக்கிறதான ஒரு பிரயாசம். ஹல்லேலூயா. ஊழியர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்தால், பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தால் கவனிக்க, யாருக்காக காண்பிக்கிற பிரயாசம், அன்புள்ள பிரயாசம் என்று சொன்னால், வசதியாக சொல்லப்பட்டிருக்கு, தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது கவனமாக கவனிக்க வேண்டும். நான் ஆண்டவர் செய்கிற ஊழியத்தை சொல்லல, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் செய்கிற ஊழியத்தை பத்தி பேசல. அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஊழியம், அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியம், இந்த ஊழியம் ஆண்டவருடைய பார்வையிலே அது விளையறு பெற்றது. அது மாத்திரமில்லாமல் அந்த ஊழியங்களை செய்வது எதற்காக நீங்கள் வாஞ்சியுள்ள இருக்கிறீங்கன்னு சொன்னால், ஆண்டவருடைய நாமத்திற்காக. அல்லேலூயா. யாருக்காக? ஆண்டவருடைய நாமத்திற்காக. அல்லாஹ் கவனா கவனிக்க வேண்டும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது அது அவருக்கு நேரடியாக ஊழியம் செய்வது. அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்வது, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வது. ஆங்கில வேதம் சொல்லப்பட்டிருக்கு, இங்கேயாவது பரிசுத்தவான்கள் ஒரே வார்த்தையோடு முடிஞ்சிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரெண்டு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, டு த சைன்ஸ் அண்ட் த மினிஸ்டர்ஸ். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் இருக்கு என்பதை விசுவாசிகள் நம்முடைய சபையிலே நன்றாய் ஆழமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு நிறைய நம்முடைய சபையில் சொல்ல வருகிறேன், இப்படி இந்த ஊழியத்தை குறித்து அநேகருக்கு சரியான சிறு வயதுல இருந்து சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த ஊழியத்தை குறித்து சரியான அறிவு என்பது இல்லை. அல்லேலூயா. சரியான ஒரு ஞானம் இல்லை. வேத வசனத்தை குறித்து, வேத வசனத்தை நிமித்தமாக இந்த காரியங்களை நிறையா வெளிச்சம் இல்லாமல் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சபையில் குறிப்பாக. அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு செய்கிறதான ஊழியம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு செய்கிறதான ஊழியம். அல்லேலூயா. இந்த காரியங்களில் விசுவாசிகள் ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது யார் செய்த ஊழியம் தான், இது வந்து ஊழியக்காரன் பரிசுத்தவான்கள் செய்தாலுமே கூட, அல்லேலூயா, அது நீங்கள் வந்து மறைமுகமாய் தேவனுக்கு செய்கிற ஊழியம், தேவனுக்கு நேரடியாக செய்கிற ஊழியம் என்பது ஒன்று. அல்லேலூயா. தேவனுக்கு நேரடியாக செய்கிற ஊழியம் ஒன்று. ஆனால் ஆண்டவருக்கு மறைமுகமாக செய்கிற ஊழியம் என்று சொன்னால் இது வேறு வழியாக ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் செய்கிறார், உங்களை கனம் பண்ணுகிறவன் என்ன செய்கிறான் என்னை கனம் பண்ணுகிறான். அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளை, ஆண்டு ஊழியக்காரர்களை, பரிசுத்தவான்களை யார் கனம் பண்ணுகிறார்களோ, ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார், அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்னை கனம் பண்ணுகிறார்கள். என்ன செய்கிறார்கள், என்னை கனம் பண்ணுகிறார்கள். ஆண்டு சொல்லியிருக்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்ன சொல்லியிருக்கிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறான். கவனிக்கணும், வேத வசனத்தின் வெளிச்சம் நம்முடைய சிந்தனையில் இருக்க வேண்டும், பிரகாசம் நம்முடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக காரியங்களில் விசுவாசி குருடர்களாக இருக்கக்கூடாது. இன்னும் சில பகுதியில் இல்லை, நம்முடைய சிந்தனையில் வேத வசனத்தை வெளிச்சங்கள் இன்னொருடைய சிந்தனையில் இல்லை. ஆண்டு பிள்ளைகள் சபையில், நம்முடைய சபையில் இருக்கிறவர்கள், அல்லேலூயா, எல்லா காரியங்கள் குறித்து, எல்லா ஆவிக்குரிய காரியங்கள் குறித்து வெளிச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும், பிரகாசமுடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சொன்னால் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ இந்த காரியத்தில் நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆண்டு அழகாக சொல்லியிருக்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால், அப்போ விசுவாசிகள் ரொம்ப கவனமாய் இந்த காரியங்களை, இந்த வசனத்தை ரொம்ப தாராளமாக யோசிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் எங்கள் என்ன செய்யலை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன கவனம் கவனிக்க வேண்டும். நிறைய பேர் நிறைய சொல்ல சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க, நான் ஆண்டவரை ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், நான் ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறேன், என் நம்பிக்கை ஆண்டவருக்கு தெரியும், என் எதிர்பார்ப்புகள் ஆண்டவருக்கு தெரியும், நான் அவரை இப்படி நேசிக்கிற ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. கவனம் கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்டதான ஜனங்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள், நம்முடைய சபைக்குள்ளும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிலாம் கவனாக கவனிக்க வேண்டும். என்ன ஆண்டவர் பார்த்து தன்னை சீசனில் பார்த்து அழகாக சொன்னார் ஆண்டவர், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்ன செய்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என் ஆண்டவர் அழகாக சொன்னான். அப்போ கவனமாக இருக்க வேண்டும். அப்போ ஊழியர்களை ஏற்றுக்கொள்வது, பரிசுத்தவான்களை ஏற்றுக்கொள்வது, அவர்களை கனம் பண்ணுவது, அவர்களை மதிப்பது, இது தேவனை ஏற்றுக்கொள்வது, இயேசுவை ஏற்றுக்கொள்வது, இயேசுவை மதிப்பது என்பது நிறைய ஜனங்களுக்கு நம்முடைய சபையில் விளங்குது. அல்லேலூயா. நிறைய ஜனங்களுக்கு விளங்கவில்லை. அதே சமயத்தில் இன்னொரு சில கேள்வி உங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் ஊழியர்களை பரிசுத்தவான் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார் ஏற்றுக்கொள்ளல, யார் ஏற்றுக்கொள்ளல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அப்ப கண்டிப்பாய் பரிசுத்தவான்களுக்கு செய்கிறான் ஊழியம் என்று ஒன்று இருக்கிறது. பரிசுத்தவான் செய்கிற ஊழியம் என்று ஒன்று இருக்கிறது. நல்ல பழைய பரப்பு புதிய பழைய பைபிள் உள்ள வாசிப்பாங்கன்னா அங்கே ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் இருந்தார்கள். ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், அந்த ஊழியம் வெளி ஒரு கனம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியமாக இருந்தது. அல்லேலூயா. அது சாதாரண ஊழியம் இல்லைன்னா கவனாக கவனிக்க என்ன போய் ஊழியக்காரங்க ஊழியம் செய்வது, இல்லை ஒருத்தவங்களுக்கு வந்து பெரியவர்களுக்கு பெரியவர்கள் வயதானவர்களுக்கு ஊழியம் செய்வது, அவர்களுக்கு நன்மை செய்வது, நிறைய பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க, அதை அலட்சியம் பண்ணுகிறாங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லப்பட்ட வசனம் சொல்லப்படுது, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததுனாலும் என்று சொன்னால் ஊழியக்காரரும் பரிசுத்தவான் லிஸ்ட்டில் வருவாங்க. இயேசு கிறிஸ்துவ யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் சபையில் பெரியவர்கள் இருக்கிறாங்களோ, அல்லேலூயா, யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரில் இயேசு இருக்கிறாரோ அவர்களெல்லாம் யார், பரிசுத்தவான். அல்லேலூயா. அவர் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் சபையில் உள்ள மற்ற விசுவாசிகளுக்கும் அது ஊழியம் தான். இப்போ பெரியவங்க தான் சொன்னால் அவங்க என்ன செய்யணும், நீ போய் ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு தினத்தில் உட்காந்துக்கும் போது தம்பி தண்ணி கொண்டாங்க சொன்னால் என்ன செய்யக்கூடாது, அதை அலசியம் செய்யக்கூடாது. ஏன்னா அது வந்து பரிசுத்தவான்கள் செய்கிற ஊழியம். விசுவாசி அப்படிதான், எப்படிப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள். எந்த விசுவாசிகள் இயேசு இருக்கிறாரோ, அல்லேலூயா, அவர்களாம் யார், வசந்தபடி பரிசுத்தவான்கள். கவனம், பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் சொல்லும் பொழுது ஊழியக்காரர்கள் மாத்திரம் செய்கிற ஊழியம் தான். நம்ம வீட்டில் வயதானவங்க இருப்பாங்க, அவங்கள மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அம்மா அப்பா மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி இல்லை. அல்லேலூயா. அவர்களும் பரிசுத்தவான்கள், அவர்களும் இயேசுக்குள் இருக்கிறவர்கள். எல்லாம் கவனாக கவனிக்க வேண்டும். இப்படி இப்படிப்பட்ட ஊழியம் நல்லா கவனாக கவனிக்க வேண்டும். அப்படி ஊழியம் செய்யும் பொழுது எத்தனை யாருக்கான வைராக்கியம் இருக்கிறோம், யாருக்கு நம்முடைய அன்புள்ள பிரயாசை காண்கிறோம் சொன்னால் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அதை ஆண்டவருக்காகவே செய்கிற அவருடைய நாமத்துக்காகவே அவர் பிரயாசப்படுகிற வெளியே சொல்றது பெருசு இல்லை. நான் ஆண்டு நாமத்துக்கு எப்படிலாம் பிரயாசப்படுவோம், என்னாலும் செய்வோம், வைராக்கியமாக வாழ்வோம், அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி செய்யறது இப்படி செய்வோம், உணர்ச்சி பூர்வம் நிறைய பேசுவாங்க. ஆண்டுடைய நாமத்திற்காக, இயேசுவின் நாமத்துக்கு அனைவரும் உணர்ச்சி பூர்வம் பேசுவார்கள். உயிரையும் கொடுப்போம், உயிரையும் கொடுப்போம், உயிரையும் கொடுப்போம் என்று சொல்லிட்டு. அல்லேலூயா. அது நல்லதுதான், அது நல்லது, அது தேவையானது, அப்படி பேசுறது. ஆனால் அதே சமயத்தில் இதை இந்த மந்த காரில் பார்த்துடக்கூடாது. அல்லேலூயா. தேவனை நேசிக்கிறோம், தேவனை நேசிக்கிறோம்னு சொல்லி ஒரு பக்கம் போனால் இன்னொரு பக்கம் நேசிக்கிறாரு, மறந்துடக்கூடாது. இந்த காரியில் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். எலியா என்பவனுக்கு எலிசா எப்படி இருந்தால் வேலைக்காரனாய் இந்த நல்லா கவனாக கவனிக்க வேண்டும். எலியா ஒரு பெரிய தீர்க்க தரிசி. எலிசா எப்படி பண்ணால் தான், அவன் ஏர்மாடுகளை பூட்டி கொண்டு போயிருந்தான், இவ்வளவு உழுது கொண்டு இருந்தான், உழுது கொண்டு இருந்தான் வயலில். 12வது ஏரை ஓட்டி கொண்டு போய் கொண்டிருந்தான், 12வது ஏர். அல்லேலூயா. அப்ப ஆண்டு வார்த்தை நின்று எலியா போய் அவன் மேலே அவன் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தன் சால்வையை போடுகிறான். சால்வையை போட்ட உடனே அந்த மாடை அங்கேயே விட்டுட்டு, அல்லேலூயா, மாடை அங்கேயே விட்டுட்டு இவன் எலியா பின்னாடி உண்மையமாக ஓடுகிறான். எதற்காக, அவனுக்கு அடிமையாக இருப்பதற்காக, அவனுக்கு ஊழியம் செய்வதற்காக எல்லாம் கவனம் கவனிக்க வேண்டும். எலியா போகிற வரைக்கும், எலியா போகிற உடனே நிறைய ஜனம் வச்சிருக்கிறாங்க, ஊழியம் என்று சொன்னால், ஊழியம் என்று சொன்னால் ஊழியத்துக்கு போயிட்டோம்னு சொன்னோம்னா, பாஸ்டர் செய்கிறபடியே நம்ம செஞ்சாலும் அதுக்கு பேர் ஊழியம் எடுத்து கொண்டிருக்கிறார். லேலூயா. அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, அப்போ நானும் பிரசங்கம் பண்ண, அப்போ தானே ஊழியம். லேலூயா. அது அல்ல, எலியா வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும், நல்லா கவனிக்கணும், எலியா வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் எலியாவுக்கு என்ன இல்லை, எலிசாவுக்கு வரங்களே கொடுக்கப்படலை. லேலூயா. எலியா வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட, நல்லா கவனம் கவனிக்கிற விசுவாசி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எலியா வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் இந்த எலியா எலிசாவுக்கு என்ன இல்லை, ஆவிக்குரிய வரங்களே இல்லை. அதனால தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் விசுவாசி. லேலூயா. அது வரைக்கும் என்ன செய்து கொண்டிருந்தான் என்று சொன்னால், எலியா எங்கெங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் போய்கொண்டே இருப்பான். அந்த எலியா எலிசா என்னென்னலாம் செய்வானோ அங்கெல்லாம் பக்கத்தில் நின்று கொண்டே இருப்பான். வசந்தது சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்ன என்ன செய்யணும்னா இருந்தானா, நல்லா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்க்கிறவனாக இருந்தான். எப்படி இருந்தான், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்க்கிறவனாக இருந்தான். நீங்க நம்முடைய விசுவாசி நேரத்தில் ஒரு தண்ணி கொண்டுருவாங்கன்னா கூட என்ன செய்யல, கொண்டு வருகிறது இல்லை. தண்ணி கொண்டு வாப்பா தாகமாக இருக்குன்னு சொன்னால் அதுவும் அன்பாக சொன்னாங்க கேட்பாங்க. லேலூயா. அது நீ கொஞ்சம் கெஞ்சணும். லேலூயா. கொஞ்சம் கடிந்து கொண்டு இப்போ சத்தம் போட்டோம்னா உடனே என்ன செய்யறதில்ல, கீழ்ப்படுகிறதில்லை. அந்தளவுக்கு ஆவியில் வளர்ந்துருக்கிறார், அந்தளவுக்கு வேத வசந்த தெளிவடைந்திருக்கிறார், அந்தளவுக்கு தேவனுக்கு அர்ப்பணிப்பு இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு யார் எல்லாருக்கும் சரி, பெரிய மதம் சிறியவர்கள் சொல்லுகிறேன். லேலூயா. அந்த வசந்த வாசிக்கு தெளிவாக அழகாக இருக்கிறது. ஏதோ வேர்த்து வாசிக்கு, ஒன்று ரெண்டு ராஜாக்கள், ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் 11வது வசனம். ரெண்டு ராஜாக்கள் அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, நல்லா கவனம் கவனிக்க வேண்டும் விசுவாசிகள், இந்த வசந்த இடத்துல எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர் ஒருவன் மறுமொழியாக சொன்னான் என்று சொல்லப்பட்டார். அப்ப எலிதா எலியாவை காட்டிலும், நல்லா கவனம் கவனிக்கணும், எலியாவை காட்டிலும் அதிகமான அற்புதங்களை செய்தது யாரு, எலிசா. லேலூயா. ஏன்னா அவன் கேட்கும் பொழுதே ஒரு இடத்துல உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது உன்னிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று சொன்ன அவனுடைய விண்ணப்பமாக இருந்தது. அதன்படியே அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எலிசா எப்படி கேட்டாலும் அதன்படியே அவனுக்கு அந்த ஆவியின் வரம் கொடுக்கப்பட்டது. லேலூயா. அப்ப எலியா ஏழு வரம், ஏழு அற்புதம் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப எலிசா எத்தனை வரம், 14. லேலூயா. இப்படித்தான் ரெட்டிப்பான வரம். லேலூயா. அவன் சொல்லப்பட்டிருக்க நல்லா கவனா கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க நல்ல வசனம் நல்லா கவனா கவனிக்கும் போது அங்க நடக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், அவன் எப்படிப்பட்டவனா இங்க இருந்தான்னு சொன்னா, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை சாப்பிட்டு எந்திரிச்சு போனாலும் சொன்னா என்ன செய்யணும், தண்ணியை வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு நிற்க வேண்டும். எஜமானனை போல பார்த்தார்கள். ஊழியக்காரர் பெரிய லெவலில் வச்சு பார்த்தாங்க. லேலோயா, ஊழியக்காரர் ஒரு ஆசீர்வாதமாக சொன்னால் அப்படி தான் இது நடக்கும், ஒரு சாபமாக சொன்னால் அது அப்படியே பழகிக்கும் அப்படிங்கிற பயம் இருந்தது மக்களுக்குள்ள அந்த நாட்களில். லேலோயா, அதனால் சாபமான வார்த்தையோ இல்லை கோபத்தையோ அவர்களை ஒன்று கொள்ளக்கூடாது என்பதிலே அந்த நாட்களில் அந்த விசுவாச வகையில் வாசுவாதின்னு சொன்னீங்கன்னா அவர்களை அப்படியே தாழ விழுந்து கூலி குறி அதை வரவேற்கிறார் என்றார்கள். லேலுவியா, கூலியக்காரர் வரும்போது அந்த அளவுக்கு ஒரு பணி இருந்தது. வேத வசந்த வாசுவாக்கம் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு பணி இருந்தது. லேலுவியா, கொர்நேலியு என்கிறதான ஒரு மனுஷன் இருந்தான். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் பேதுருவை வர சொல்லுங்க, தேவதூதன் இந்த மாதிரி பேதுரு வர சொல்லுங்கள் இந்த வேலையாட்களை கொண்டு அனுப்பும் பொழுது பேதுருவை பார்த்த உடனே அவர் என்ன செய்கிறான், நல்லா காணா கவனிக்க வேண்டும் என்ன நடக்கிறது. கொர்நேலி அவனுடைய பாதத்தில் விழுகிறான். எங்கே விழுகிறான்? அவன் பாதத்தில் விழுகிறான், சாஸ்தானம் விழுகிறான், பணிந்து கொள்ளுகிறான். ஆனால் பேதுரு சொல்கிறாரு, நானும் மனுஷன்தான், இந்த மாதிரி என்ன செய்யாத பண்ணார். எதை சொல்ல வருகிறேன், நல்லா கவனம் கவனிக்கணும், எதை சொல்ல வருகிறேன், தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொன்னால் அந்த அளவுக்கு கனத்தையும் மதிப்பையும் அவ்வளவு அதிகமாக கொடுத்து வந்தார்கள். லேலோயா, அப்படிப்பட்டான சிந்தை நம்முடைய சபையிலே ரொம்ப என்னது ரொம்ப கம்மி, அது கம்மின்றது காட்டிலும் இல்லை என்ன சொல்றது, நம்முடைய சபையிலும் இல்லை என்ன சொல்றது. லேலோயா, ஏன்னு சொன்னால் அநேகர் இதெல்லாம் நான் வெளிப்பட சொல்ல வேண்டும், ஏன்னா வேற ஊழியர்காரன் வந்து நம்முடைய சபைகளை விசுவாசிக்க போறதில்லை. லேலோயா, நான் தான் என்ன செய்யறேன், ஒவ்வொரு வீட்டுகளுக்கும் வருகிறேன். லேலோயா, விசுவாசிக்கு வரும்பொழுது அநேகர் வீடுகள் என்ன செய்யறாங்கன்னா காத்து வைக்கிறது. லேலோயா, அந்த விசுவாசிகளில் அநேக ஜனங்கள் காக்க வைப்பார்கள். காக்க வைக்கன்னு சொன்னால் நல்லா கவனிக்கணும், ஊழியை தாண்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு அப்படி காக்க வைக்கலாம். லேலோயா, நல்லா கவனம் கவனிக்கணும், காக்க வைக்கிறதுனா ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டோம், உட்கார வச்சு பேசிட்டே இருக்கோம், அதை தப்பாக சொல்கிறாரோ பாஸ்டர் நினைக்கூடாது, அது இல்லை. லேலோயா, செபத்திற்கென்று நான் வந்து வேறு ஊழியக்கார விசுவாசிகள்லாம் வரேன்னு சொன்னோம்னா என்ன செய்யக்கூடாது, இருங்க பாஸ்டர் நான் போய் அங்கே போயிட்டு வர்றேன், இந்த இங்கே போயிட்டு வர்றேன், லேலோயா இந்த கூட்டிக்கிறேன், கூட்டலாம் கூட்டலாம், ஒரு அசிங்க ஒரு ரொம்ப இந்த இடம் அசிங்கமாக தான் கூட்டலாம். லேலோயா, எங்கள் நிமித்தம் கூட்டலாம், நல்லா வாழா கவனிக்கிட்டு ஊழியக்கார நிமித்தம் என்ன செய்யணும், கண்டிப்பாக கூட்டணும். லேலோயா, ஆனால் உட்கார வச்சுட்டு இங்கிட்டு போகிறது அங்கிட்டு போகிறது எல்லா வேலையும் செய்கிறது யாராக இருந்தால் பேசிக்கிட்டு இருக்கிறது இப்படி எல்லா விதமான காரியம் நடக்கும், எல்லா விதமான காரியம் நடக்கும். லேலுவியா, டீ போல போகிறீங்களா அது ஒரு ஒழுங்கு. லேலுவியா, அது காத்திருக்கிறோம், அது வந்து ஒரு ஒழுங்கான காரியம், அது ஊழியர்களை கனப்படுத்துகிற காரியம். லேலுவியா, இல்லை இருங்க பாச சாப்பிட்டு போகலாம் அப்படி காக்கிறது அது கனப்படுத்துகிற காரியம், இதெல்லாம் தவறில்லை, இது தவறில்லை. லேலுவியா, ஆனால் வேறு காரியங்களில் ஊழியக்காரன் உள்ள நுழைஞ்சுனா அவனை குறித்து உள்ள அந்த காரியங்கள் மாத்திரம் சம்மந்தப்பட்ட காரியம் பார்க்கணும். லேலுவியா, இதுதான் சரியான ஒரு ஒழுங்கான காரியம். வேத வசனத்தின்படி ஆண்டவர்கள் கனம் பண்ணுற காரியம் யோசித்து பார்த்தீங்கன்னு இதுதான் சரியான காரியம். லேலுயா, அதை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களில் இந்த இருங்க ஜெயம் பண்ணுவோம், இந்த இருங்க ஜெயம் பண்ண சில வீடுகளில் வந்து அவங்களோட விசுவாசிகளும் நம்ம சபைகளில் போயிட்டாங்க. லேலுயா, லேலுயா அவங்க இல்லாதனால நீங்கள் என்ன இது பண்ணுறதா பேச முடியல. புதிதாக வருகிறவர்கள் ரொம்ப கவனமாய் அவனுடைய காரியங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக கவனமாக என்ன சொல்லணும், வளர்க்க வேண்டும். லேலுயா, அவன் எப்படி இருக்க வேணும், கனம் பண்ணுங்கிறது இல்லை, வசனம் சொல்லுகிறது கனம் பண்ணுங்கிறது இல்லை, ஒருவர் ஒருவர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், பயிர் வாசனை இல்லையா, முந்திக் கொள்ள வேண்டும். லேலுயா, கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் வசதி முந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கண்டிப்பாக ஒருத்தரை கனம் பண்ணுகிறோம் என்று சொன்னால் முந்திக் கொள்ள வேண்டும். லேலுயா, நாம போய் செய்வோம், நாம போய் செய்வோம், நாம போய் செய்வோம். லேலுயா, பரிசுத்தவான்களுக்குன்னு செய்கிறான் அது ஊழியம். ஊழியக்காரருடைய இருதயத்தை இவெல்லாம் கவனம் கவனிக்கணும். நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டியிருக்கு, இதை நான் சொல்லக்கூடாது. லேலுயா, ஏன்னா வசனத்தை நான் போதிக்கிறது இருக்கிறதுனால இது எனக்குரிய மதிப்பை நானே கேட்டு வாங்குற மாதிரி எனக்கு இதில் வழி இல்லை. ஏன்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வந்து சில ஏரியாக்கள் வந்து இன்னும் ஒரு பிரைட்டாக இல்லை. வேத வசனத்தை வெளிச்சம் இன்னும் சில உங்களுடைய இருதயங்கள்லாம் சிந்தனைகள் இன்னும் இல்லை. லேலுயா, அதனால உங்களுக்கு நானாவே கண்டிப்பாக வாலண்டியராக சொல்ல வேண்டியது. அல்லேலூயா, ஊழியக்காரனை விசுவாசிகள் எப்பொழுது என்ன செய்யணும், ஒரு மனம் கூணாமல் வைத்துக் கொள்ள வேண்டும், எப்பொழுது சந்தோஷம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஊழியக்காரன் வந்து உங்களுக்கு செவம் பண்ண உங்களுக்கு ஆசைப்பாரு. அல்லேலூயா, அப்பொழுதுதான் உங்களுக்கு ஊழியர்கள் செவம் பண்ண உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா இது நான் சொல்லல, பைபிளே தெல்ல தெளிவாய் அப்பட்டமா அதைத்தான் சொல்லுகிறது. லேலுயா, எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 13 அதிகாரம். இதை நான் எனக்காக சொல்லி நீங்கள் நினைக்கூடாது. ஏன்னா வேத வசனம், நீங்கள் சுமக்கிற வேத வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. எபிரேயர் 13 அதிகாரம் 17 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை நடத்துகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்த அடங்குங்கள். கீழே சொல்லப்பட்டுகிறது, அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது என்று தெளிவாய் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹீப்ரூ சாப்டர் 13:17 யாரும் சொல்லப்படுகிறது, உங்களை நடத்துகிறவர்கள் ஊழியக்காரர்கள், உங்கள் நடத்துகிறவர்கள், உங்கள் நடத்துகிற ஒரே ஒருத்தர் ஊழியக்காரர். அங்கே சொல்லப்பட்டிருக்க கவனாக கவனிக்க வேண்டும், உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா, உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா சொன்னால் உங்கள் ஆத்மாக்களை கொடுத்து உங்கள் ஆத்மாக்களை கொடுத்து உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் சொன்னால் உங்களுடைய ஆத்மா அழிந்து போகக்கூடாதபடிக்கு, நீங்கள் கெட்டு போகக்கூடாதபடிக்கு, நீங்கள் நரகத்துக்கு போயிடாதபடிக்கு, லேலுயா, தேவ சமூகத்தில் உங்களுக்காக மண்டிட்டு ஜெபம் பண்ணுகிற அந்த காரியம்தான் உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறதுக்குரிய ஒரு காரியம். லேலுயா, லேலுயா, உத்தரவாதம்னா கேரண்டி அப்படின்னு ஒரு அர்த்தம். லேலுயா, அவனா கவனம் கவனிக்க வேண்டும். நீ சொல்லப்படுகிறது, விழித்திருக்கான அவர் துக்கத்தோடு இல்லை சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு, சந்தோஷத்தோடு உங்களுக்காக ஜெபம் பண்ண படிக்கு, நல்லா கவனாக கவனிக்கணும். சந்தோஷமாக தேவ சமூகத்தில் உங்களுக்காக மன்றான் படிக்கு, சந்தோஷத்தோடு உங்களுக்காக தேவ சமூகத்தில் பரிந்து பேசும் படிக்கு. என்ன செய்யணுமா, அவர்களுக்கு கீழ்ப்பணிந்து அடங்குங்கள் என்று சொல்லப்படுவா. கீழ்ப்பணிந்து அடங்குங்கள், அடங்குங்கிற வார்த்தை கொஞ்சம் எல்லாரும் எல்லாருடைய இருதயத்துக்கும் கொஞ்சம் அப்படியே இது ஏற்றுக்கொள்ளப்பட்டா ஒரு வார்த்தை இருக்கும். லேலுயா, அடங்குன்னா இப்போ அடிமையாக நாங்கள் போவோம், அடிமை ஆகணுமோ அப்படியா? நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, இதை எதிர்பார்க்கணும்னு நீ அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்கணும். லேலுயா, அப்படியே சொல்லப்பட்டது, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அடங்குங்கள், கீழ்ப்படிந்து அடங்குங்கள், அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனம் இருக்க மாட்டாதே. துக்கத்தோடே செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனம் இருக்க மாட்டாதே. இந்த ஊழியக்காரனுக்கு ஒரு வேலை இருக்கிறது, அது தெளிவாக விசுவ தெளிவாக போகவில்லை. நீங்கள் சந்தோஷப்படுத்தினாலும் சரி, நீங்கள் என்னை சந்தோஷப்படுத்தாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்தாலும் சரி, எனக்கு கீழ்ப்படியாமல் ஏன் இருந்தாலும் சரி, ஊழியக்காரனுக்கு என்ன ஒரு காரியம் இல்லைன்னா எல்லா நேரங்களிலையும் அவன் ஒரே மனிதன் செய்யணும், விசுவாசிகளுக்கு செப்பம் பண்ணணும். இது அவன் மேலே விழுந்த கடமை. லேலூயா. இந்த விசுவாசி எனக்கு கீழ்ப்படியில, அதனால அவனுக்கு ஜெபம் பண்ண மாட்டான் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற உத்தராணித்துவத்தை நான் அசட்டை பண்ணுகிறேன் என்று அர்த்தம். லேலூயா. உங்கள் மேலே என்னை ஆண்டு கண்காணி வைத்திருப்பதுனாலே ஆவிக்கிற காரியங்களில் கண்காணி வைத்திருப்பதுனாலே நீங்கள் என்னை அசட்டை பண்ணாலும் சரி, லேலூயா, என்னை அடித்தாலும் சரி, என் மேல் நீங்கள் கோபப்பட்டாலும் சரி, லேலூயா, என்ன செய்ய வேண்டும், நீங்கள் எனக்கு எந்த தீங்குமே செய்யாதவன் போலயே நினைத்து கொண்டு தான் தேவ சமூகத்துக்கு உங்களுக்கு தான் ஜெபம் பண்ண போகணும். லேலூயா. அப்படி ஜெபம் பண்ண போனாலும் நீங்கள் பண்ண காரியங்கள் ஒரு பக்கம் எனக்கு எப்படி இருக்கும், ஒரு பக்கம் துக்கமாக இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் அதெல்லாம் ஒன்றும் பெருசில்ல ஆண்டவரே, அவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் மன்னிக்கிற ஆண்டவரே, லேலூயா அப்படின்னு என்னால் ஜெபம் பண்ண முடியும். லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுகிறது நல்லா கவனாக கவனிக்கணும், அவரின் துக்கத்தோடு நான் அப்படி செஞ்சாலுமே கூட அது யாருக்கு பிரயோஜனப்படாது, யாருக்கு பிரயோஜனப்படாது, நான் யாருக்காக ஜெபம் பண்ணணும் அது உங்களுக்கு என்ன செய்யுது பிரயோஜனம். லேலூயா. இதை விசுவாசி கட்டை நிறைய பேர் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் நிறைய ஊழியர்கள் ஜெபங்கள் வந்து என்ன போகுதுன்னு அது ஒரு ஏன்னா பதில் கிடைக்கவே மாட்டேங்குது, பதில் கிடைக்கவே மாட்டேங்குது, பதில் கிடைக்க மாட்டேங்குது, நமக்கே சில குழப்பமா இருக்கும். லேலூயா. குழப்பமா எல்லாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுறோம், அப்புறம் ஃபாஸ்டிங் போகிறோம், அப்புறம் அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், அப்படி ஜெபம் ஆரம்பிக்கிறோம், அப்படி ஜெபம் ஆரம்பிக்கிறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. லேலூயா. ஒரு முன்னேற்றம் பார்க்க முடியலையே. என்ன சொன்ன பார்த்தோம்னு சொன்னோம்னா சில காரியங்கள், பல காரியங்கள் இதுவும் ஒரு காரியமாக இருக்கும். லேலூயா. லேலூயா. நிறைய மதிக்கிறாங்க, ஊழியக்காரன் மதிக்க வேண்டியதுன்னா ஆந்திரம் மதித்தா போதும், அப்படி பைபிள்லேயே இல்லை. லேலூயா. அப்படி பைபிள்லையே இல்லை. லேலூயா. நிறைய பேர் சொல்கிறாங்க நான் உங்களுக்காக வரல, ஆந்திரக்காக வரேன், நல்ல வார்த்தை. லேலூயா. அதே சமயத்து இது வந்து ஊழியக்காரன் கணக்கெடுக்கிற வார்த்தை இல்லை. லேலூயா. நான் உங்களுக்காக வரல, நான் ஆண்டவருக்காக வர்றேன். நிறைய பேர் தெளிவு அறிவாளித்தனா பேசுவாங்க. லேலூயா. ஆனால் அந்த வார்த்தை நல்ல வார்த்தை தான், கர்த்தரை கர்த்தருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குற வார்த்தை தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. மனுஷனை கீழ்படுத்தி ஆண்டரை மேன்மைப்படுத்துகிறீர்கள். அது வார்த்தையின்படி அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருந்தாலும் ஆவியின்படி அந்த வார்த்தை என்ன செய்யாது, ஆண்டு ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். லேலூயா. ஏன் என்று சொன்னால் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். லேலூயா. உங்களை போறான் சொல்ற என்னை போறான்னு சொல்ற அர்த்தம், உங்களை நாயின் சொல்ற என்னை நாயின் சொல்லுகிறான், அதான் அர்த்தம். லேலூயா. உங்களை அவமதிக்கிறவன் என்னை அவமதிக்கிறான், ஆண்டவர் ஆண்டவர் அவமதிக்கிறான் தான் அர்த்தம். உங்களுக்கு என்னென்ன தீங்கெல்லாம் செய்திருக்கிறார்களோ அந்த தீங்கு எல்லாமே எனக்கு செய்யப்பட்டது என்றுதான் ஆண்டவர் சொல்லுவார். அதான் பைபிள். லேலூயா. லேலூயா. அதற்கு தான் சொல்லுவது இந்த ஊழியத்தை குறித்து, பரிசுத்தமானது நடந்து கொள்வதை குறித்து, அவர்கள் செய்கிற ஊழியத்தை குறித்து விசுவாசிகள் ஒரு தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். லேலூயா. தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி ஊழியக்காரனை கனமுடியும்னு சொன்னால் அது வந்து நீங்கள் ஆண்டவரின் நாமத்திற்காக காண்பிக்கிற பிரயாசம், இயேசுக்காக வைராக்கிய பாராட்டுகிற காரியம் என்று எபிரேயர் 6:6-10 வாசித்தோம். லேலூயா. அது யாருக்காக படுற பிரயாசம், கர்த்தர் நாமத்திலேயே படுற பிரயாசம், கர்த்தர் நாம கர்த்தருக்காக காண்பிக்கிற பிரயாசம், கர்த்தர் நீங்கள் நேசிக்கிறீங்க அவருக்கு நீங்கள் காண்பிக்கிறீங்க. லேலூயா. லேலூயா. அதனாலதான் விசுவாசிகள் ஊழியக்காரன் ஊழியம் செய்யும் பொழுது நல்லா கவனாக கவனிக்க வேண்டும், முறுமுறுப்பு இல்லாமல் என்ன செய்யணும், முறுமுறுக்காமல். ஆமாம், ஒரு வேறு வேலை இல்லை. லேலூயா. இவருக்கு வேற வேலை இல்லை, முறுமுறுப்பு. தர்க்கிப்பு இல்லாமல் வசனம், முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமல். டர்க்குமெண்ட்ஸ் தான் ஆர்கியூமெண்ட்ஸ். நிறைய பேர் இன்றைக்கு நிறைய பேர் ஜனங்கள் வந்து ஊழியர்கள் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அது பயங்கரமான ஒரு தப்பு, அது பயங்கரமான பாவம் என்று சொல்லி தெரியலை. வசந்த வாசம் இப்படி ஒரு வசந்த வாசம் அவர்கள் கீழ்ப்படிந்து செய்ய அடங்குங்கள். கீழ்ப்படிந்து அடங்குகிற சுபாவம் இருந்தால் நீங்கள் ஊழியக்காரனோட என்ன செய்ய மாட்டீங்க, ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஆர்கியூமெண்ட் சொன்னால் அவர் ஒரு வார்த்தை சொல்ல, அதுக்கு நீ ஒரு பதில் வார்த்தை சொல்ல, அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்ல, அதுக்கு நீ ஒரு வார்த்தை சொல்ல. ஹல்லேலூயா. இப்படி இருக்கும்போது அது ஆர்கியூமெண்ட் சொன்னால் அவங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க வார்த்தை, அவங்க வார்த்தை நீங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, அதுக்கு பேர் ஆர்கியூமெண்ட். ஹல்லேலூயா. ஆர்கியூமெண்ட் அதான் அதான் அதான் அர்த்தம். அதை ஃபாலோவிங் அது அர்த்தம். ஆனால் கவனம் கவனிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். கடைசி யாராவது விலகி போகணும். லேலோயா. அது ஏற்றுக்கொள்ளாமல் விலகி போகணும். ஏற்றுக்கொள்ள செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அதுக்கு ஆர்கியூமெண்ட். இந்த மாதிரியான காரியங்கள் விசுவாசிகள் என்ன செய்யணும், ஊழியக்காரன்ட்ட இருக்கிறது அவங்களுடைய சபையில் உள்ள பெரியவர்கள்ட்ட அந்த மாதிரி இருக்கிறது, வீட்டில் உள்ள முதியவர்கள்ட்ட அந்த மாதிரி என்ன செய்கிறது இருக்குது. வாலிய வீட்டில் வாலிய பிள்ளைகள்லாம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் என்ன செய்யறது அந்த மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட் ஆனால் இருக்கக்கூடாது. ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருக்கு, பண்ணாமல் அது அடங்கி கீழ்ப்படுகிறது. அது ஒரு ஊழியம் என்பது தெரிய தெரிந்து கொள்ள, கத்தருக்கு செய்கிற ஊழியம் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். லேலூயா. நிறைய மனுஷன் கத்தருக்கு செய்கிற ஊழியம் சொன்னால் மைக்கிறது பிரசங்கம் பண்ணுறது, அப்படியே நின்று ஜெபம் பண்ணுறது, அப்படியே கைகளை வைப்பது, இல்லையா? இதுதான் ஊழியம் நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படி அல்ல, கர்த்தருக்கு ஆண்ட வசனத்தின்படி அடங்கி பெரியவர்கள் அடங்கி கீழ்ப்படிந்து அடங்கி இருப்பது ஊழியம். யாருக்கு செய்கிற ஊழியம் தான் நீ உங்களை அங்கதான் உங்களுக்கு வெளிச்சம் வர வேண்டியிருக்கு. அந்த ஊழியம் நீங்கள் யாருக்கு செய்கிறீங்க சொன்னால் ஆண்டவருக்கு செய்கிறீர்கள். லேலூயா. யாருக்கு செய்கிறீங்க? ஆண்டவருக்கு செய்கிறீர்கள் அந்த ஊழியம். ஆனால் நிறைய பேர் செய்திருக்கிறாங்க, இந்த ஊழியம் வந்து இவங்களுக்கு செய்கிறது. இப்போ தண்ணி கொண்டு போகிறோம்னு சொன்னால் அது இவங்களுக்கு நம்ம செய்கிறது, சாப்பாடு கேட்குறாங்க கொண்டு போகணும் அது இவங்களுக்கு நம்ம செய்கிறது என்று சொல்லி இப்படி பிசாசும் ஒரு சிந்தனையை குருடாக்கி வைத்திருப்பதுனாலே நீங்கள் வசனங்களுக்கு தேவ சித்தத்தை அது தேவ சித்தம் நடக்க முடியாதவர்களாய் ஆகாதவர்கள் இருக்கிறீர்கள். அதனால நான் வசந்த படிக்கும் போது ஆண்டு கேட்கவே ஆண்டரே எனக்கு வந்து என்ன செய்ய, எனக்கு வந்து உங்களுடைய வசனத்தில் வெளிச்சத்தை தாங்க. நாங்கள் வேணாம் கவனிக்க வேண்டும். என்னது வெளிச்சம்? நம்முடைய உலக நம்ம நம்ம நம்ம நம் நம்ம நமக்குள்ள எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அநேக காரியங்களால் கத்தருக்கு உலகம் நிரப்பி இருக்கிறார். நல்ல கவனம் வணிகணும், நல்ல கவனம் வணிகணும். எவ்வளவோ காரியங்களாலே கத்தர் இந்த உலகத்தை படைத்து நிரப்பி இருக்கிறார். அந்த காரியங்கள் அநேக காரியங்கள் மக்களுக்கு சில காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, சில காரியங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை, சில காரியங்கள் இன்னும் இருட்டாகவே இருக்கிறது, சில காரியங்கள் வெளிச்சமாக இருக்கிறது. வெளிச்சமாக இருக்கிற காரியங்கள் பூரா அவங்க சிந்தனைக்கு புரியும். லேலூயா. இந்த இருட்டாகிற காரியங்கள் பூரா என்ன செய்யாது, நமக்கு புரியாது. சில காரியங்கள் ஆவியானவர் வெளிப்படுத்தினால்தான் நமக்கு புரியும், ஆவியானவர் சொன்னால்தான் நமக்கு புரியும். லேலூயா. அதனால தான் வசந்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய, வெளிச்சத்தை தாங்க என்று கேட்கிறேன். வேத வசனத்தின் வெளிச்சம். லேலூயா. வேத வசனத்தின் வெளிச்சம். இந்த வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு வாசி உணர்வு வெளிச்சம் கொடுத்தான்னு சொன்னா, லேலூயா, ஓ இந்த இடத்துல நம்ம இப்படி இருந்திருக்கணுமே, நம்ம இப்படி இல்லாமல் போயிட்டோமே, அதுக்கு பேர் தான் வெளிச்சம். லேலூயா. அப்போ இப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ? ஓ உடனே என்ன செய்ய வேண்டும்? ஆண்டோட பேசணும், வாசனை ஆண்டோட பேசணும். லேலூயா. இதில் இப்படி மாறினாலும் இப்படி இருக்கிறவங்களுடைய வசனப்படி இருக்கிற வசனப்படியே இருக்கிற வசனத்தின்படியே இருக்க வேண்டும். லேலூயா. இப்படி இருக்க வேண்டும். அதனால நிறைய நிறைய பேர் ஜனங்கள் வெளிச்சம் இல்லாமல் தான் இன்றைக்கி நிறைய ஆவிக்குரிய ஏரியாவே நிறைய காரியங்களும் இந்த நம்ம குருடர்களாகவும் இருக்கிறோம். லேலூயா. இப்போ அந்த ஊழியம் இருக்கிறது, இப்போ சபைக்குரிய ஊழியம் என்று ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. சபைக்குன்னு ஒரு ஊழியம் இருக்கிறது. ஆண்டவர் செய்த ஊழியம் இருக்கிறது, ஊழியக்காரன் செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கிறது, இந்த சபைக்கு செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கு, இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கு. விசுவாசிகளுக்கு இது எல்லா ஊழியத்திலுமே 100% பங்கு இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு 100% அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். போன வாரம் பார்த்து நம்ம ஆண்டுக்கு செய்கிற ஊழியம், இந்த வாரம் பார்த்தது நல்லா கவனம் கவனிங்க, என்ன ஊழியக்காரர்கள் செய்கிற பசுத்தவான் செய்கிற ஊழியம். இந்த பசுத்தவான் செய்கிற ஊழியத்தில் யாரை பார்த்து சொன்னால், ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலாக போய் எலியாவுக்கு எலிசா தண்ணீர் வருத்தவனாக இருந்தான் என்று சொல்லி பார்த்தோம். இந்த ஆலயத்தில் செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கிறது. இந்த ஆலய செய்த ஊழியத்துக்கு ஒரு உதாரணம் என்ன சொன்னால், வேத வசனத்தில் வேதாந்தத்தில் ஒரு மனுஷன் இருந்தான், அவன் ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆசிரிப்பு கூடாரத்துக்கு என்ன செய்யல, அவன் என்ன செய்யல, நீங்கவில்லை. அவனுடைய பேர் யோசுவா. அல்லேலூயா. அசனாக சொல்லப்பட்டது அவன் ஆசிரிப்பு கூடாரத்தில் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆசிரிப்பு கூடாரத்தில் அவன் என்ன வேலை, இப்போ சர்ச்சில் ஒரு மனுஷன் தங்குறாங்க, அவனுக்கு என்ன வேலை, ஜெபம் பண்ணுற வேலை, வேத மாசத்துல வேலை. அல்லேலூயா. அப்புறம் என்ன செய்வார், எல்லாத்தையும் சுத்தமாக ஈர்த்து கொள்ளக்கூடிய வேலை. இது ஊழியம். இது நிறைய பேர் சபையினை ஊழியத்துக்கு நிறைய பேருக்கு அறிவு இல்லை, விசுவாசிக்கிறவங்களுக்கு அறிவு இல்லை. அல்லேலூயா. சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு இது அறிவு இல்லை. சரியான அர்ப்பணிப்பு இருந்தால் எல்லாம் கவனிக்க வேண்டும். இந்த ஊழியத்தின் மேலே சரியான அர்ப்பணிப்பு இருந்தால், சரியான அர்ப்பணிப்பு எல்லாம் கவனிக்க வேண்டும். இதை ஆண்டவர் தான் செய்கிறோம் என்று சொல்லி சரியான ஒரு வெளிச்சம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, லேலுயா, இந்த ஒட்டடை வந்து சத்தில் இருந்தார். சரியான அர்ப்பணிப்புள்ள ஒரு மனுஷனா இருந்தா, சரியான அர்ப்பணிப்புள்ள ஒரு ஆளா இருந்தா இருந்தீங்கன்னா, இந்த சபை என்ன இருக்காது, ஒட்டடை இருக்காது. லேலுயா. இங்க இந்த பேப்பர் இங்க இருக்காது, இந்த தூசி எல்லாம் இங்க இருக்காது, இங்க எதுலையுமே தூசி இருக்காது. இதுக்கு பேர் தான் இந்த இந்த இது. காரணம் என்ன, இதுவரை உங்களுக்கு இதில் வெளிச்சம் ஏற்படலை, ஒரு அர்ப்பணிப்பு வரல. இது ஆண்டவருக்காக செய்கிற, நமக்கு ஏதோ கடமைக்கு செய்கிற காரியம் இல்லை, ஏதோ பாச சொல்கிறாரு, ஏதோ அனுப்புகிறாரு, அதற்காக செய்கிறோம் அப்படிங்கிற காரியம் அல்ல என்பதை அந்த அதை கொஞ்சம் வெளிச்சம் உங்களுக்கு இன்னும் உள்ள வரல. லேலுயா. ரெண்டு சேர் இங்கே கிடக்கு, ரெண்டு சேர் வெளியில் கிடக்கு. மக்கள் வருவாங்க, யாராவது உட்கார முடியாத வந்தால் உட்காருவாங்க அப்படிங்கிறது. அந்த ஒரு எல்லாத்தையும் காண கவனிக்க வேண்டும். விசுவாசி தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இவங்க ஏதாவது வேலை இருந்தால் கூட, இந்த உள்ளே இருந்துட்டு வெளியே வருகிறவர்கள் என்ன செய்யலாம், நீ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, சேர்ந்து கிடைக்க இங்கே கிடைக்க எடுத்து வந்து துணிவு தொடச்சி போடலாம். அது இவங்க தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஒரு குறை இருக்கு, ஒரு வீட்டில் ஒரு ஒரு ஒரு மிஸ்டேக் இருக்கு, சொன்னால் சரி இதை சரிப்படுத்தலாம், சரிப்படுத்த வேண்டும். இதெல்லாம் ஆண்டவருக்காக காண்பிக்கிற பிரயாசம், ஆண்டு நாமத்திற்காக காண்பிக்கிற பிரயாசம், ஆண்டவருக்காகவே காண்பிக்கிற பிரயாசம் என்று நிறைய பேர் தெரியும். அல்லேலூயா. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு வாசிக்கு ரெண்டு ஒன்று பொருந்து ரெண்டு குழந்தைய பண்ணாத அதிகாரம். நிறைய பேர் எத்தனை வசந்தம் நேசிக்கிறீங்க, எத்தனை வசந்தம் நேசிக்கிறீங்க. அல்லேலூயா. வசந்தத்தை நேசிக்கிறவர்களுக்கு வெளிச்சம் வரும். வசந்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒன்று குறித்த 12 5 சொல்லப்பட்டிருக்கு, 5 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 1 Corinthians 12:5. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஊழியத்துக்கா ஊழியத்துக்கா ஊழியத்துக்கு கர்த்தர் அழைக்கும் பொழுது எல்லா ஊழியத்துக்கும் அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை மட்டும்தான் எனக்கு அழைச்சிருக்காருன்னு சொல்லவும் தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அர்ப்பணிப்பு, அர்ப்பணிப்பு என்பது ஊழியர் ரொம்ப ரொம்ப அவசியம். ஊழியர்கள் வித்தியாசம் உண்டு. ஆண்கள் செய்கிற ஊழியம் இருக்கு, ஊழியர்காரங்க செய்கிற ஊழியம் இருக்கிறது, பெரியவர்கள் செய்கிற ஒருவருக்கு ஒருவர் செய்கிற ஊழியம் இருக்கிறது. பெரியவர்கள் சொல்லலை, ஒருவருக்கு ஒருவர் செய்கிற ஊழியம் இருக்கிறது. அல்லேலூயா. சபைக்கு செய்கிற ஊழியம் இருக்கிறது. நான் கவனம் கவனிக்க வேண்டும். நிறைய ஊழியர்கள் இருக்கிறது. அதான் ஊழியர்களிலே வித்தியாசங்கள் இருக்கு. கர்த்தர் ஒருவர், ஒருவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. அது கர்த்தர் ஒருவராக இருந்தாலும் நீங்கள் சரி, எல்லா ஊழியமும் யாருக்கு தான், யாருக்கு தான், மனுஷனுக்கு செய்ய செய்யலை என்கிறதான ஒரு ஆழமான வெளிச்சத்தில் வர வேண்டும். நான் செய்வது மனுஷனுக்கு செய்யலை. அல்லேலூயா. மனுஷனுக்கு செய்யவில்லை என்கிறதான ஒரு ஆழமான அறிவுக்குள் வர வேண்டும். ஒரு பிள்ளைகள் எல்லாம் வளர்க்கணும், சபையில் ஊழியர் செய்கின்ற வளர்க்கணும். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர் கேட்டால் கூட்டம் தெரியலன்னு சொல்கிறாங்க. 10வது 12வது வரைக்கும் முடிஞ்சு 12வது வர வரைக்கும் என் கூட்டம் தெரியல. அதை வந்து ஒரு பெற்றோர் பெருமையாக சொல்கிறாங்க, என் மகளுக்கு கூட்டம் தெரியாது, என் மகளுக்கு பாத்திர அளவுக்கு தெரியாது, என் மகளுக்கு குழந்தை இடுப்பு வைக்க தெரியாது. இது வந்து ஒரு பெருமை நினச்சிட்டு இருக்காரு. அல்லேலூயா. இதெல்லாம் பெருமை இல்லை. இதுக்கு பேர் என்ன வார்த்தா, அவர்களுக்கு ஊழியம் செய்ய தெரியும். அல்லேலூயா. இன்னொரு, நீ ஊழியம் செய்வதற்கு உடைய பிள்ளைகள் என்ன செய்யல, தயார் செய்யல. அல்லேலூயா. தயார் செய்யல. கவனம் கவனிக்க வேண்டும். ஸ்டான்லி பிளஸ்ஸிங் யூத் மிஷன் ஸ்டான்லின்னு தெரிவிக்கிற அது இருக்கிறார். அல்லேலூயா. பெண்கள், பெண்களுடைய பாத்ரூம், பாத்ரூம் வந்து நாங்களுடைய பாத்ரூம் வந்து ஒருத்தர் சுற்றுறாங்க. அது ஒருத்தங்க எனக்கு பாசமாக இருந்தாங்க, அவரு அவர் கீழே இருந்தாங்க. பிளஸ்ஸிங் யூத் மிஷன் ஒரு பெரிய ஊழியம், அவர் பெரிய உரிய ஊழியக்காரர், அவர் 60 வயசு மேலே. அல்லேலூயா. அவர் நார்த் இந்தியாவில் மிஷனரி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அழகாய் வேத வசனங்கள் அழகாய் அடுக்கடுக்க அழகாய் போதிக்கிற ஒரு வரமுடையவர். அல்லேலூயா. அந்த ஊழியத்திலே அவர் தான் பெரிய, அவர் தான் லீடர். அவர் ஆரம்பித்த அந்த ஊழியம் தான், டாய்லெட்டுக்குள்ளே தண்ணி போகலை, டாய்லெட்டுக்குள்ளே தண்ணி போகலை. யார் டாய்லெட்டுக்குள்ளே, நான் ஓப்பனாக சொல்கிறேன். அல்லேலூயா. பெண்கள் யூஸ் பண்ணுற டாய்லெட்டில் தண்ணி போகலை. அதில் யாரோ சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில காரியங்களை பெண்களுக்குரிய சில காரியங்களை உள்ள தூக்கி போட்டாங்க, தண்ணி ஊற்றிட்டாங்க. அல்லேலூயா. அது போய் என்ன செஞ்சிச்சு, அடைச்சிருச்சு. அது போய் என்ன செஞ்சிச்சு, அடைச்சிருச்சு. அந்த நேரத்தில் யாரும் இல்லை, மக்களும் யூஸ் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணணும். அதுக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க, யார் என்ன செய்யலை சொல்கிறாங்க, ஒன்றும் போகலை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அவர் காதுக்கு போகும் கொடுத்து அவர் தன்னை ஒரு பெரிய ஆளாக காமிச்சுக்கிறாம நல்லா கவனம் கவனிக்கிறது. நேராக போனார், தாய் வீட்டில் கையை விட்டார். அல்லேலூயா. ஏதாவது அடைச்சிக்கான்னு பார்த்தாரு, அடைச்சிருந்தது எடுத்தார். எடுத்து பார்த்தா பெண்கள் யூஸ் பண்ணுற சில காரியம். அல்லேலூயா. 6 ரூபா எடுத்து கூட அதை போயிட்டு கவனம் கவனிக்க வேண்டும். ஆள் சொல்லியிருக்கிறார், உங்களில் பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் என்ன செய்யணும், முதல்ல வேலைக்காரனாக இருக்க வேண்டும். உங்களுக்கு யார் பெரியவனாக இருக்க வேண்டிய விரும்புகிறாரோ, விரும்புகிறானோ அவன் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும், வேலைக்காரனாக இருக்க வேண்டும். ஆனால் அன்னைக்கு நம்ம நம்ம பிள்ளைகள் டாய்லெட் விளக்கு மாற தொடுற விதத்தை நீ பார்த்து பார்க்கணுமே, டாய்லெட் விளக்கு மாற தொடுற விதமே அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. நான் கவனிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த வேலையும் பாருங்களாம். அல்லேலூயா. எந்த கிருமியும் நம்ம அண்டாம எந்த வேலையும் பார்க்கறதுக்கு இந்த உலகம் என்ன உண்டு, வழிகள் உண்டு. ஏன்னா டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு. அவங்க வந்து புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம சபையில் உள்ள ஆளுங்களுக்கு அதை அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும். ஹல்லேலூயா. ஆனா வெளியில உலகத்தை பார்த்தா இதை எப்படி பண்ணலாம் அதை எப்படி பண்ணலாம் அவனே யோசிக்கிறான், அவனே செஞ்சு முடிச்சு போய்க்கே இருக்கிறான். ஆனா சபையில் மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது, கூட்டினா கூட கூட்ட சொன்னா இதை எடுக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. இதை எடுக்கிறது இல்லை, எடுக்காம கூட்டு. அதை எடுத்து வச்சுட்டு அதை கூட்டினா தான் அதுக்குள்ளே பண்ணிருக்கான்னு தெரியாது. இதை சொல்லணும், விசுவாசி விசுவாச பிள்ளைகள் நிறைய காரியங்களில் விசுவாசிகள் விசுவாச பிள்ளைகள் குண்டராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நிறைய கல் குண்டராக இருக்கிறார்கள். அதனால வந்து உங்களுடைய அழைப்பை புரிந்து கொள்ள, ஆண்டவர் ஏன் நம்ம அழைத்திருக்கிறார், எதற்காக அழைத்திருக்கிறார், ஊழியம் செய்வதற்காக, ஆண்டவர் ஊழியம் செய்வதற்காக, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதற்காக. ஹல்லேலூயா. சபை மக்கள் ஊழியம் செய்வதற்காக, சபைக்கு ஊழியம் செய்வதற்காக. கவனாக கவனிக்கிறேன். இந்த வாரத்தில் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் அது பரிசுத்தவான்களுக்கு செய்கிறதான ஊழியம். ஹல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பிரயாசங்களை எல்லாம் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கு. கத்தருக்கு ஊழியம் செஞ்சா அது ஆண்டவருக்கு பிரயாசப்படுகிறார். ஹல்லேலூயா. The word labor is more than the word work. ஹல்லேலூயா. எல்லாம் கவனம் கவனிக்க வேண்டும். ஆண்டு ஊழியம் செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா அது ஆண்டவருக்கு என்ன செய்கிறாய், பிரயாசத்தை காண்பிக்கிறாய். ஹல்லேலூயா. If you do something for God, you labor for God. If you do something for the ministers of God, you labor for God. Hallelujah. If you do something for your church, you labor for God. Hallelujah. அதாவது விசுவாசிகள் இல்லைன்னா தெளிவாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்கிறோம் என்பதில் கவனம் வெளிச்சுடையாக இருக்க வேண்டும். அது ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்லைட் மை, என்லைட் மை. ஹல்லேலூயா. என்லைட்டன் மீ என்று சொல்லி கேட்கிறாங்க. என்லைட்டன் சொன்னால் என்னை பிரகாசமாக்குங்க, வெளிச்சத்து தான் வசந்த வாசி விசுவாசியில் மாற்றம் இருக்க வேண்டும். ஏதோ சர்ச்சைக்கு வர்றது போகிறது வர்றது சர்ச்சைக்கு போகிறது இந்த காரியம் வந்து விசுவாசியில் செய்யணும், வெளியில் வர வேண்டும். அது மாத்திரம் இல்லை, அதற்கு மேலாக கத்தனை நிறைய காலம் வச்சுருக்கிறார் என்பதை குறித்து விசுவாசம் திட்டி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மறந்து விடுவதற்கு, இந்த பிரயாசம் எல்லாம் மறந்து விடுவதற்கு, ஆண்டது அநீதி உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆங்கில வேதத்தில் வந்து ஹீ இஸ் அன்ஜஸ்ட், சாரி ஹீ இஸ் நாட் அன்ஜஸ்ட் டு ஃபர்கெட் ஆல் யுவர் லேபர். ஹல்லேலூயா. அநீதி உள்ளவர் அல்ல என்று சொல்லப்பட்டது. அதனால் எப்படி எல்லா பிரயாசத்திற்கும் நிச்சயம் உண்டு, பலன் உண்டு என்பதை விசுவாசி தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது உங்கள் ஆசிரியர் பாருங்கள், அடுத்த ஒரு பிரயாசம் இருக்கிறது, அதோடு இந்த பிரசங்கம் முடிஞ்சு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அது உங்கள் ஆசிரியர் பாருங்கள் எழுந்திருப்போம்.